அணுவை எப்படி அறிந்தாய்? பாடம் 5. அணுக்கள் நிதர்சனமான உண்மை. 1800களின் இறுதியில் கிட்டத்தட்ட அணுக்கொள்கை எல்லா போராட்டங்களையும் முடித்திருந்தது. கெகுலேவின் கருத்துக்கோளின்படி சேர்மங்களின் அணு கட்டமைப்பை கண்டறிந்திருந்த விஞ்ஞானிகள் செயற்கை சேர்மங்களையும் உருவாக்கினர். வாசனை திரவியங்கள், மருந்துகள், சாயங்கள் என்று இவ்வகை சேர்மங்கள் பெரிதும் கவனத்தை ஈர்த்தன. என்னதான் அணு சேர்மம் என்று ஆராய்ச்சி வளர்ந்து கொண்டே போனாலும் யாரும் அதுவரை அணுவை கண்ணால் பார்த்ததில்லை. 3D மாதிரிகளை உருவாக்குவதில் பெரும் சிரத்தை எடுத்துக்கொண்ட வான்ஹாவின் நெருங்கிய நண்பரான ஆஸ்வால்ட் கூட அணு ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்றார். அணு கொள்கையானது உலகின் கட்டமைப்பை புரிந்து கொள்வதில் உதவியதே தவிர அதை அதற்கு மேல் கண்டுகொள்ளக்கூடாது என்றார். 1827 ஸ்காட்லாந்தில் ராபர்ட் ப்ரவுன் என்னும் தாவரவியல் அறிஞர் நுண்ணோக்கியை வைத்து தண்ணீரில் உள்ள மகரந்து தூள்களை ஆராய்ந்து கொண்டு இருந்தார். மருந்து தூள்கள் சீரற்ற முறையில் ஓடிக்கொண்டிருந்தன. இவை உயிருள்ளவை என்பதால் இப்படி நகர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று ப்ரவுன் நினைத்தார். இத்தோடு இல்லாமல் சாயத்துகள்களிலும் இதே சோதனை நடத்தி பார்த்தில் அவையும் நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருந்தன. ஆனால் உயிரற்ற இந்த பொருட்கள் இயங்குவதற்கான காரணத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த இயக்கத்திற்கு பெயர் ப்ரவுனின் இயக்கம். கிட்டத்தட்ட 30 கடந்த பின்னரும் இதற்கான காரணத்தை விஞ்ஞானிகளால் கணிக்க முடியவில்லை. 1860 வாக்கில் ஸ்காட்லாந்து கணித மேதையான ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்ஸ் வாயுக்களின் இயல்பை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டிருந்தார். அவரின் கருத்துப்படி வாயுக்களில் உள்ள அணுக்கள் நிறுத்தாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும். வெப்பநிலை அதிகரித்தால் இந்த இயக்கம் அதிகரிக்கும். வாயுக்களில் மட்டுமல்லாமல் திரவங்களிலும் இதே நிலைதான். என்ன, வாயுக்களை விட இங்கு இயக்கம் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். இதனால் தண்ணீர் போன்ற திரவத்தில் கலந்திருக்கும் சிறு சிறு தோள்களும் இயக்கமடையும். அதாவது மூலக்கூறுகளின் இயக்கம் எல்லா திசையிலிருந்தும் நடைபெற்றாலும் அவை சீராகவே இருக்காது. எனவே தோள்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். இதுவே ப்ரவுனின் இயக்கத்திற்கு காரணம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ப்ரவுனியன் இயக்கத்தை கையில் எடுத்தார். துகள்களின் அளவை பொறுத்து அவர் இயக்கம் மாறுபடும் என்று அவர் கூறினார். அதாவது சிறிய துகள்கள் அதிக இயக்கமும் வேகமும் கொண்டிருக்கும் என்றும் பெரிய துகள்கள் அதற்கு முரணாக செயல்படும் என்றும் சொன்னார். துகள்களின் அளவு திரவ மூலக்கூறுகளின் அளவு குறிப்பிட்ட கால இடைவெளியில் துகள்களின் பயனுள்ள தொலைவு மற்றும் இன்னும் சில முக்கிய காரணிகளை முன்வைத்து அவர் ஓர் சிக்கலான சமன்பாடு வருவித்தார். மூலக்கூற்றின் அளவை தவிர மற்ற எல்லா மதிப்புகளையும் தர முடிந்ததால் மூலக்கூற்றின் அளவை கணக்கிடலாம். 1908 ஜூன் பேப்டைஸ் பெர்ரின் என்னும் பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானி இந்த ஆய்வை செய்ய முடிவெடுத்தார். தண்ணீரில் ரம் ரெசின் என்னும் சிறு சிறு தோள்களை போட்டார். புயிர்ப்பு விசையானது துகள்களை கீழ்நோக்கி இழுக்கும். ப்ரவுனின் இயக்கமோ துகள்களை மேல் நோக்கி இழுக்கும். பெர்ரினால் இப்போது ஒவ்வொரு உயரத்திலும் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை கூற முடிந்தது. இதனால் ஐன்ஸ்டீன் சமன்பாட்டில் உள்ள எல்லா காரணிகளுக்கும் மதிப்பு கொடுத்து கணக்கிட முடிந்தது. உலகிலேயே முதன்முதலாக நீரின் மூலக்கூற்றின் உரு அளவை கணக்கிட முடிந்தது. 1 சென்டிமீட்டரில் 1000000 பங்கு எவ்வளவு வருமோ அந்த அளவுதான் மூலக்கூற்றின் அளவு இருக்கும் என்று கண்டறியப்பட்டது. இப்போது அணுக்கிலே இருக்காது என்று கூறி வந்த ஆஸ்வால்ட் பின்வாங்க வேண்டிய நிலை வந்தது. அணுக்களையும் மூலக்கூறுகளையும் நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் ப்ரவுனின் இயக்கம் அணுக்களின் இருப்பை உணர்த்தியது. 1936 ஜெர்மன் விஞ்ஞானியான முல்லர் என்பவர் புல உமிழ்வு நுண்ணோக்கியை கண்டுபிடித்தார். காற்றில்லாத வெற்றிடத்தில் சூடாக்கப்பட்ட ஒரு மெல்லிய ஊசி முனையை பொருள் மேல் நகர்த்த வேண்டும். அப்போது அந்த ஊசி முனையில் இருந்து வெளிவரும் துகள்கள் பொருள் கீழ் உள்ள ஒளி உமிழ்வு திரையில் படும்போது நமக்கு அணுக்களின் பிம்பம் கிடைக்கும். 1950களில் முல்லர் இந்த நுண்ணோக்கியை மேலும் செம்மைப்படுத்தி அணுக்களை எளிதில் படம் பிடித்தார். இப்படியாக அணுக்களே இல்லை என்று நடத்தப்பட்ட போராட்டங்கள் முடிவுற்று 1800களுக்கு மேல் அணுக்கூறுகளும் அணுக்களின் உட்கருவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைய விஞ்ஞானத்தின் இந்த வித்தைகளை பற்றி அறிய இன்னும் ஒரு கட்டுரை எழுத வேண்டும்.